பூண்டேன் கண்டு கொண்டே, காதல் முகம் கண்டு கொண்டே, விரல் தோடும் தூரத்திலே வெண்ணிலாவு கண்டு கொண்டே, வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் வழிந்தால் மகிழ்ச்சி, மலர் மஞ்சம் விழிக்கெஞ்சும் மனம் மஞ்சம் அல்லவா, உயிர் மிஞ்சும் இவள் நெஞ்சும் உன் தஞ்சம் அல்லவா, உன் தனிமை கதவின் தாழ் நீக்கவா, திறந்தும் கனவுகள் வளர்க்கும் காதலின் வீரர்கள் கல்லையும் திறக்கும், உன்னை தேடியே இனி எனது பயணமோ, எந்த சாலைகள் உன் வீட்டில் முடியுமோ, ஏ கனவு மங்கையே உனது மனது எனது மனதில் இணையுமோ, வெண்ணிலவு கண்டு கொண்டே. கடைசியில் கடல் காண்பது, உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது, கடல் கொண்ட நதியோ முகம் தனியிடக்கும், நான் உன்னில் கலந்தால் புது முகம் கிடைக்கும், நட்சத்திரங்களை ஒரு நாளில் கட்டுவே, எந்த நேரமும் உன் கதவை தட்டுவே, என் காதல் தேவனே எனது இமையில் உனது விழிகள் மூடுவே, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே.